ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಧಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವಜ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣುಚಿತ್ತ ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾನಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಕುತ್ತುವಿಳಕ್ಕೆರಿಯ ಕೋಟು ಕಾಲ್ ಕಟ್ಟಿಲ್ ಮೇಲ್ ಮೆತ್ತನ್ನ ಪಂಚಸೇನತ್ತಿನ್ಮೇಲೇರಿ கொத்தலத் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பாவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மனாளனை எத்தனை போலும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேரும் பிரிவாற்றில்லாயால் தத்தோமன்னு தகவேலோரம்பாவாய். வேதாட்சராணி படித்தானி யாவந்தி துஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சயா என்பதற்கிணங்க, வேதோச்சாரணமானது நாம சங்கீர்த்தனமே என்று நம்முடைய பெரியோர்களின் முடிவு. ஆச்சஜானந்தோ நாம சித்திவர்த்தனா என்று வேதமும் அதையே ஆமோதிக்கிறது. கல்பசூத்திர வியாக்கியாத்தாவான ஸ்ரீ பட்டர்பிரான் அதை அனுசரித்து தாம் அருளிய திவ்ய பிரபந்தத்தில் பற்பல திருநாமங்களை உள்ளடக்கி அருளியதோடல்லாமல் அந்த திருநாமங்களின் பிரபாவத்தையும் நாதனை நரசிங்கனை நவிந்தேத்துவார்கள் உழக்கிய பாததூளிபடுதலால் இவ் உலகம் பாக்கியம் செய்ததே கேசவா புருடோத்தமா கிளச்சோரியாய் குரலாய் என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்றும் செங்கன்னிடுமால் ஸ்ரீதராயின்றழைத்தக்கால் நங்கைகால் நாரணம் தம்மன் நரகம்புகாள் பிச்சை புக்காயிலம் எம்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணம் தம்மன் நரகம்புகாள் மானுடை மாதவா கோவிந்தா என்று நாண்டை நாரணம் என்றழைத்தக்கால் நானுடைய நாரணம் தம்மன் நரகம்புகாள் கண்ணிக்கினிய கருமுகில் வண்ணம் நாமமே நண்ணுமின் தாமோதரா என்று நாடுமின் குலமுடை கோவிந்தா என்று அழைமின் நலமுடை நாரணம் தம்மன்னை நரகம்புகாள் என்று பலபடியாக இந்த நாம சங்கீர்த்தனத்தின் பிரபாவத்தை பாடுகிறார். அப்படி திருநாமங்களை சொல்லி பாடாதவர்களே, அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனும் படைத்தாங்குலோ, தூமணி வண்ணனை தொழாதவர்கள் பெற்றதாய் வைத்து பெருநோய் செய்வான் பிறந்தவரே, நரகநாசனை நாவில் கொண்டழியாத மானுடச்சாரியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்ததாங்களோ என்று அவர்களை இகழ்ந்தும் பாடுகிறார். அத்தகைய இழிநிலையான நமக்கு வரக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் ஆழ்வாரே சாகிறார். தொண்ட குலத்தில் உள்ளீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் கூட்டு வந்தடிதொழுது ஆயிர நாமம் சொல்லி என்றும் நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்ரனை பல்லாண்டு பாடுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணி அத்தால என்ன கிடைக்கும் கேட்டாக்கா, ஓதி ஆயிர நாமங்கள் உணர்ந்தவர்களுக்கு உரு துயரடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை என்று நம்ம வந்து அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணாக்கா அந்த நாம சங்கீர்த்தனம் தான் உபாயம். அதனுடைய பயன் ஏதம் ஏதன்னாக்கா நமக்கு எந்த பாபமும் வராத பெருமாள் நம்ம அனுகிரகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பலனையும் சொல்லி முடிகிறார். இப்படி இவர் தன்னுடைய திருத்தகப்பனாரும் ஆச்சாரியருமான பட்டர்பிரான் பண்ண உபதேசத்தை பாடவல்ல நாச்சியார் அப்படின்னே பேர் ஆண்டாளுது. அப்பேற்பட்ட ஆண்டாளும் செம்மையுடைய திருவரங்கத்தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விஷ்ணுஜித்தர் கேட்டிருப்பர் தம்மை வப்பாரே தாமுகப்பர் என்னும் சொல் நம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் யாரினியே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருத்தகப்பனார் சொன்ன அந்த உபதேசத்தை அதிலே விஸ்வசித்து தான் அதாவது ஆண்டாள் தான் அருளிய அந்த திருப்பாவின் ஆச்சியா திருமணிகள் அந்த திவ்ய பிரபந்தங்கள்லையும் எவ்வளவு திருநாமத்தை சேர்க்க முடியுமோ அவ்வளவு திருநாமத்தை சேர்த்து அந்த ரெண்டு பிரபந்தத்திலையும் பாடுறான். இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, ஏற்கனவே வராக அவதாரத்தும் போது பெருமாள் வராக பெருமாள் கிட்ட பிராட்டி வந்து இந்த சேத்தனர்களெல்லாம் உய்வதற்காக ஒரு வழி சொல்லணும் லகு உபாயம் பதப்பிரபு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறான். அப்படி பிரார்த்திச்சு பெருமாள் வந்து வராக சர்ம ஸ்லோகம் சொல்லிட்டு உபதேசம் பண்ணி இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணாலே அதுவே வந்து மோக்ஷ பர்யந்தமான பலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் உபதேசம் பண்ணுறார். அதே பூமி பிராட்டனுடைய அவதாரம் தான் ஆண்டாள் நாச்சியாரும். அதனால அவளும் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தன்னுடைய பிரபந்தங்களில் எவ்வளோ திருநாமங்களை சேர்க்க முடியுமோ அவ்வளோ திருநாமங்களை சேர்த்து இந்த பிரபந்தத்தை பாடியிருந்தான். இதில் வந்து பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் ஓங்கி வளர்ந்த உத்தமன் நாராயணன் மூர்த்தி கேசவன் முகில்வண்ணன் மனத்துக்கினியான் பங்கையக்கண்ணான் வித்தகன் வேங்கடவானன் தேசமுன் அளந்தவன் திரிவிக்ரமன் தீமை செய்யும் ஸ்ரீதரன் கள்ளமாதவன் கேசவன் ஓதமா கடல் வண்ணன் மதுவின் துழாய முடிமால் கோமல ஆயர் குழுந்து கோலரி மாதவன் கோவிந்தன் மைத்துனந்தம்பி மதுசூதனன் வடமதுடையார்மைந்தன் சுந்தரத்தோளுடையான் செங்கோனுடைய திருவரங்கச் செல்வனார் கஞ்சைக்காய்ந்த கருவில்லி குணுங்குனாரி குட்டேறு ஏலாப்புய்கள் உரைப்பான் ஆயர்வாடி கனி விளக்கு. இத மாதிரியான நூற்றுக்கணக்கான திருநாமங்களால் பாடி அவனையே ஆண்டு அவனையே அடைந்தாள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் பாடுறதுக்கு என்ன, ஆண்டாள் நாச்சியார் காட்டில் அவள் வளர்த்து கிளி பாடித்துனாக்கா திருநாம சங்கீர்த்தனத்தை என்ன எப்படி பாடித்து, கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்று கூவும் ஊட்டக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயர கூவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளர் தந்த கிளி கூட நாமசங்கீர்த்தனத்தை அனுசந்தானம் பண்ணது அது கூட தெரிஞ்சு வச்சிருந்தது. நான் அப்படி அந்த நாமசங்கீர்த்தனுடைய பிரபாவமாக இருக்குது. அத்தை வந்து அந்த நாமசங்கீர்த்தனத்தில் இந்த குத்துவிளக்கேறுகிற பாசுரத்தில் ரெண்டு திருநாமங்கள், அந்த ரெண்டு திருநாமங்களில் மலர் மார்பான் ஒரு திருநாமம், மைத்தனங்கண்ணி மணாளன் ஒரு திருநாமம். அந்த ரெண்டு திருநாமத்தினுடைய வைபவத்தை நம்ம இப்போ வந்து அனுசந்தானம் பண்ணலாம். அந்த கோபஸ்திரீகள் மொத்த பேரும் பாவை நோன்பு நோற்பதற்காக எல்லாரும் எழுப்பிண்டே வரா. எழுப்பிண்டே வரைச்சு எல்லாரும் போய் யமுனையில் போய் நீராடி கிருஷ்ணானுபவம் பண்ணணும், பாவை நோன்பு நோக்கணும். பாவை இந்த கிருஷ்ணானுபவம் தான் பிரதானம், பாவை நோன்பு ஒரு வியாஜம். அப்படி போய் எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தராக எழுப்பிண்டே வரைச்சு முதல்ல வந்து உந்து மதகளித்தன் அந்த பாசுரத்தில் நந்தகோபாலன் மருமகளே நட்பின் நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எழுப்புறா. அங்கே வந்து கந்தம் கமலம் குழலி சீரார் வளையலிப்ப வந்து கதவை திறவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எழுப்புறா. எழுப்பிச்சு அவளும் நட்பின் பிராட்டியம் வந்து அந்த கதவை திறக்கிறதுக்கு வரா. வரைச்சு பெருமாள் என்ன பண்ணுறா, பக்கத்தில் கண்ணன் நின்றுக்காரோ இல்லையோ, கண்ணன் என்ன பண்ணுற, ஆசிரித லட்சணத்தில் நம்ம காட்டில் இவள் முந்தின்ட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை பின்புறமாக வந்து அணைச்சி அந்த படுக்கையிலேயே அவளையும் கிடத்தி அந்த அவள் வந்து அந்த அனுபவத்திலே இருக்கா. வந்தவாள் மறந்து போயிட்டான். வந்து போயிடுச்சு வெளியில் இருக்கிற அந்த ஆய சிறுமிகள்லாம் எல்லாம் சொல்றா, நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, கதவை தான் வந்து திறக்கல, நீ வாயத்திலிருந்து ஒரு வார்த்தையாவது பேசலாகாதா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை குறித்து கேட்குறான். இங்கே மலர் மார்பான் ஒரு திருநாமம். இந்த திருநாமம் வந்து இது பல விதமான அர்த்தங்கள் வியாக்கியானகர்த்தாக்கள்லாம் சொல்கிறான். முதல்ல எப்போதும் கௌஸ்துபமும் மனமாலையும் மலர்மகளான அந்த திருமகளும் அலங்கரிக்கிற அப்பேற்பட்ட திருமார்பு, அப்பேற்பட்ட திருமார்பை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அர்த்தம். அப்புறம் பாசுரப்படி அர்த்தத்தை பார்த்தோம்னாக்கா, நற்பிண்ணை கிராட்டினுடைய திருமலை தடங்களுடைய உறுத்துதலாலே அத்தால் விகசித்த திருமார்பு அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ணுறார். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நவநீத சௌரியத்தின் போது யசோதை பிராட்டியால் கண்ணினும் சிறு தாமினால் கட்டுண்ண பண்ணிய போது அப்போ அலந்த திருமார்பானது வந்து புடைச்சி இருந்துதான். அப்போ புடைக்க அலந்தானேன்னு சொல்லிட்டு நம்மாழ்வாரத்தை வந்து அனுசந்தானம் பண்ணுறார். அப்படி அந்த அலந்த திருமார்பு இப்போது மலர ஏன் மலராது, இப்போ மலர குறையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, கண்ணன் எம்பெருமான் சதைக ரூபனாச்சே விருத்திகிராச ரகித்தனாச்சே அவனுக்கெல்லாம் ஏற்ற சுருக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, அது சமாதானம் சொல்கிறேன். ஏற்ற சுருக்கம் கர்ம நிபந்தனமாக இருந்தாக்கா அதெல்லாம் விரோதிக்கும், ஆஷ்ட சம்ஸ்லேஷத்தில் ஏற்படும் ஏற்படுகின்ற அந்த மலர்ச்சியானது சங்கல்பாதீனமாகியாலே அது வந்து விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சமாதானம் சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறான், மலர்மார்பா அப்படின்னாக்கா விசாலமான ஹிருதயத்தை உடையவன் அர்த்தம். ஆஷ்ட லட்சணத்தில் ரொம்ப விசாலமான ஹிருதயத்தை உடையவன் என்னன்னு கேட்டான். அவன் பெருமாள் பண்ண நமக்கு வந்து நமக்கு பண்ணுற உபகாரம் சொல்லி அடங்காது. அசித விசிஷ்டான் பழைய ஜந்துவன் அவலோக்கிய ஜாதல் வேதான்னு சொல்லிட்டு நம்மளாம் அசித்கல்பமாக அந்த பிரளய காலத்து இந்த சமயத்தில் நமக்கெல்லாம் கரண கலைய எல்லாம் கொடுத்து ஒரு ஆச்சார சம்பந்தத்தை ஏற்படுத்தி நம்ம வந்து மோட்சபர்ஜந்தமான ஐஸ்வர்யத்தை வந்து நமக்கு அனுகிரகிக்கணும்னு சொல்லிட்டு பெருமாளுடைய ஆசை. அதனால் நம்ம என்ன நம்முடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் கணிசிக்காத நம் அப்பேற்பட்ட திருவுள்ளம் அவனுக்கு இருக்கிறதால அது அதனாலே அவனுக்கு விசாலமான ஹிருதயத்தை உடையவன் மலர் மார்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலர் மார்பான்ற திருநாமத்தை ஆழ்வான் வந்து ரொம்ப ஆச்சரியமா தேவப்பெருமாள் விஷயமா ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். பெருமாளுடைய தேவப்பெருமாளுடைய திருமேனிய வர்ணனம் பண்ணிட்டே வர அப்போ வந்து அந்த திருமார்பை பற்றி வர்ணிக்கிச்சே, கிம் தாது ககனவிதான மாத்ருகா பூத்து வக்ஷஸ்தே வரதவரேண்ய எத்த நாம பத்மாயா முகமத கௌஸ்துபஷ்ச ஜாதோ சந்திரார்க்கா உடுனிகராயதே துஹாரஹா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னன்னு கேட்டால், பெருமாள் வந்து பிரம்மாவை கொண்டு இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ணச்சே தாதாயதா பூர்வமகல் பயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரியே பெருமாள் சிருஷ்டி பண்ணுறார். முன் கல்பத்தில் எப்படி எப்படி இருந்ததோ எல்லாம் அதே மாதிரி சிருஷ்டி பண்ணுறார். அதே மாதிரி சிருஷ்டி பண்ணிட்டே வரச்சே ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணணும் இல்லையா, ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு எத்தை பார்த்து சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், ஹே வரத உன்னுடைய திருமார்பை மாத்ருகையாக காட்டி தந்தாயானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. பெருமாள் வந்து இப்படி இப்படி சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லச்சே அந்த ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு தன்னுடைய திருமார்பே வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கோ, மாத்திருக்கை மாத்திருக்காய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நீ வந்து ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, அந்த திருமார்பு இங்கே வந்து மாத்திருக்கை, அதுலேருந்து அதில் அதுக்கு பிரதிசம்மந்தி அது புத்திரிகைன்னு பேர் இருக்குது, அதுலேருந்து உருவானது அதை பார்த்து உருவானது அது வந்து ஆகாசம். இங்கே அது வந்து புத்திரிகைன்னு பேர், அதுக்கு அது ஆகாசம். இங்கே ககனமாகிற புத்திரிகை, ககனம்னா ஆகாசம், அதுதான் புத்திரிகை. அது எதை பார்த்து சிருஷ்டிக்கப்படுகிறதுனா பெருமாளுடைய திருமார்பாகிற மாத்திரிகை பார்த்து சிருஷ்டிக்கப்படுகிறது. இங்கே வந்து சரி அது மாத்திரிகை இது புத்திரிகை இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது சாதர்மியம் இருக்கணும் மூலியம், சாதர்மியம் இருந்தால் தான் நான் தப்பாக்கு இத்தை பண்ணி சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்கா, அகலகில்லே நிறையமென்னு இடையராது விட்டு இருக்கிற அந்த பிராட்டியனுடைய திருமுக மண்டலம் தான் சந்திரன். ஆகாசில் என்னென்ன இருக்கும், சந்திரன் இருக்குமோ இல்லையோ, அதனால பிராட்டியுடைய திருமுக மண்டலம் தான் சந்திரன். குருமாமணி போல் குலாவித்துகளும் திருமார்பில் கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது அதுதான் சூரியன். ஆகாசில் சந்திரன் சூரியன் ரெண்டு இருந்து அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற முக்தாகாரம் இருக்குது இல்லையோ, அதுதான் நட்சத்திர கணங்கள் நிறைய நட்சத்திரம். அப்புறம் பெருமாளுடைய திருமார்பினுடைய விசாலம் வைசால்யம் அகந்து விரிஞ்சு இருக்குது, அதுதான் ஆகாசனுடைய பரப்பு. நைர்மல்யம் அதை ஸ்வச்சமா எதுவுமே தோஷமே இல்லாத இருக்குது, ஒளிர்கிறது அப்பேற்பட்டது ஆகாசம். அந்த பெருமாளுடைய திருமார்பு அதே மாதிரி இருக்குது. இந்த பெருமாளுடைய திருமார்பை ஒரு உதாரணமாக வச்சுட்டு இந்த ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் பிரம்மாவுக்கு சொல்றாராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கிம் தாது ககன விதான மாத்ருகா பூத்துன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அப்படி. அதுக்கப்புறம் இது திருமார்பு மலர் மார்பான்ற திருநாமத்துடைய அனுபவம் இது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் மைத்தடங்கண்ணி மணவாளன் அடுத்த திருநாமம், மைத்தடங்கண்ணி கமலமலர்மே செய்யாய அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணது போல மெய்யிட்ட விசாலமான திருக்கண்கள் உடையவள் நற்பெண்ணை பிராட்டி. அந்த திருக்கண்களுடைய அழகுக்கு தோத்து தான் பெருமாள் என்ன பண்ணார்னா அந்த சப்த ரிஷபங்கள் அதை வந்து அடக்கி அவளை கல்யாணம் பண்ணிட்டார் கண்ணன் என்பெருமான். அப்பேற்பட்ட அந்த கண்ணழகை உடையவள் நற்பெண்ணை பிராட்டி, அவளுக்கு மணாளம் மெய்த்தடங்கண்ணி மணாளம். அந்த கண்ணு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், நஜீவேயம் க்ஷணமபி அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல நஜீவேயம் க்ஷணமபினால் தொஞ்சேயம் அசிதேக்ஷணா அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமன் வந்து அந்த சீதா பிராட்டனுடைய கண்ணழக ஒரு அத்தை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அவனால் தரிச்சிருக்க முடியலாம். அதே மாதிரி அப்பேற்பட்ட அழகிய கண்கள் நப்பின பிராட்டிக்கு அந்த கண் அவளுடைய மனவாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். இத்த சுவாமி தேசிகன் லக்ஷ்மி நேத்ரோர் பலஸ்ரீஹி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசம் அனுபவிக்கிறார். நான் இந்த கருத்த திருக்கண்கள் அத்தை எப்போதும் பார்த்துட்டே தானே எம்பெருமான். அதனாலே அவன் வந்து நீலமேகஷாவலனா அவனுடைய வர்ணமும் மாறி போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசியனுடைய அனுபவம். இங்க என்ன இவாள்லாம் எப்படி இவாள்லாம் போய் அப்பேற்பட்ட மைத்திரங்கண்ணி மணாலங்கிட்ட போய் என்ன பிரார்த்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த பின்னி பிராட்டியே நாங்கள்லாம் வந்து மெய்யிட்டதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாத செய்யும் தீ குளிச்சிருந்தோம் சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிருந்த மூலியம் நீ வந்து நீ மட்டும் கிருஷ்ணானுபவம் பண்ணியிருந்தாக்கா எங்களுடைய சங்கல்பம் அப்படியே தான் இருந்துருக்கோம். நாங்களாம் ஒன்னாட்டம் நாங்களும் மெய்யிட வேணாமா, எங்களுடைய கண்களும் வந்து உன்னுடைய கண்ணாட்டம் மெய்த்தடங்கண்ணாக எங்களுடைய கண்ணும் ஆக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறா. அதுக்காக நீ என்ன பண்ணணும், நீ புருஷகார பூர்த்தியா இருந்து கண்ணனோட எங்களையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறா. நீ கண்ணுக்கு மெய்யிடுவது உன்னுடைய கண்ணழகும் பெருமையும் நாங்களும் கண்ணனை அடைய உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இத்தனை நாளா நினைச்சிருந்தோம். நீ என்ன பண்றனாக்கா இந்த கதையும் திறக்க மாட்டேன்ற, உன் வாயத்துல இருந்து ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன்ற, அவனை பெருகிக்கு அடியான நீ உன்னை கொண்டுதான் கிருஷ்ணானுபவம் பண்ணதான் நாங்கள் நினைச்சிருந்தோம் இத்தனை நாள் ஆசைப்பட்டிருந்தோம் அப்படி இருந்துச்சே அவனை விளக்க கடவையோ என்கிட்ட அவனை நீ பிரிக்கத்துக்கே நீ ஒரு காரணமா இருந்துள்ளாமா. கோபிஜன வல்லபன் என்றும் லோகபத்தாரன் என்றும் பொது உடைமையான அவன் எல்லாருக்கும் ஜெகத் மொத்தத்துக்கும் அவன் தான் வந்து சர்வேஸ்வரன், எல்லாத்துக்கும் எல்லாரையும் ஆசிரியம் பண்ண எல்லாரும் ஆசிரியமா இருக்கணும். அப்பேற்பட்ட அவனை வந்து அகலையில்லே நிறையும் என்று அப்படின்னு சொல்லிட்டு நீயே உன்னுடைய சொத்தாக நீயே அனுபவிச்சிருந்தா நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற. அப்படி அனுபவிச்சாதா இது வந்து தத்துவம் என்று தகவம் என்று அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீ ஏற்கனவே சொல்றிருக்க, நம்ம எல்லாரும் போய் ஒன்னா போய் கிருஷ்ண அனுபவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றிருக்க. அந்த சத்தியம் தத்துவம் தான் சத்தியம் அர்த்தம். அந்த அந்த வார்த்தை நீ சொன்ன அந்த சத்தியம் நீயே சொல்றது சத்தியம், நம்ம எல்லாரும் போய் ஒன்னா கிருஷ்ணானுபவம் பண்ணலாம் சொல்றீங்க இல்லையோ, அந்த வார்த்தைக்கும் இது வந்து சேரல. தகவும் இல்லை தர்மமும் இல்லை, ஏகஸ்வாது நபுஞ்சிதான் சொல்லிட்டு ஒத்தரே வந்து ருச்சியான வஸ்துவை அனுபவிக்கிறதுன்றது நியாயம் இல்லை லோகத்துல, தனி அனுபவிக்க கூடாது. அப்படி பாபானாம் வா சுபானாம் வா காரியம் கருணமாத்திய நகச்சின் ஆபராத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன்னுடைய சொரூபம் அது, யார்தான் தப்பு பண்ணல, அதனால எல்லாரும் போய் பெருமாளை ஆசிரியக்கலாம், அவன் வந்து சரணாகத வச்சலன் அப்படி இருக்கே உன்னுடைய சுரூபம் அதுதான் அப்படி இருக்கிற அந்த சுரூபத்துக்கும் இது வந்து சேராது. உன்னுடைய சுவாவம் அப்பேற்பட்ட மித்திரம் உபயோகம் கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன அந்தனுடைய சுவாவத்துக்கும் இது வந்து போராது. நீ வந்து எல்லாருக்கும் புருஷகார பூத்த, அந்த புருஷகார பாவத்திற்கும் இது வந்து சேராது. நீயும் கிருபையே வடிவெடுத்தவள், அதுக்கும் இது ஒட்டி வராது. அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் சொல்லிட்டு இந்த ஜெகத்துக்கெல்லாம் நீ வந்து மாதா, மாதா வந்து பிரஜைகள்கிட்ட எவ்வளோ வாத்சல்யத்தோடு இருப்பா, அந்த வாத்சல்யத்துக்கும் இது சேராது. அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்தியன்னு சொல்லிட்டு சரணம் இல்லாதவள் எல்லாரும் போய் ஆசிரியக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திருநாமம் இல்லையா, அந்த திருநாமத்துக்கும் இது சேராது. எதுக்குதான் சேரும் அப்படின்னு கேட்டதா, தேவதேவ திவ்ய மகிஷியம் என்று பெரிய பட்டம் கட்டிருக்கோ இல்லையோ பரத்துவம் ஆகிற பட்டம், அந்த பட்டத்துக்கு தான் இது சேரும். அதனால இந்த பரத்துவத்தை மட்டும் நீ வச்சுக்காத, எங்களோட கலந்து பரிமாறணும். சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யத்துக்கெல்லாம் அந்த குணத்துல எல்லாத்தையும் இப்ப வந்து பிரகாசப்படுத்தணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிரார்த்திச்சு மைத்தடங்கண்ணி மணால மைத்தடங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சம்போதனம் பண்றா. அப்பேற்பட்ட மைத்தடங்கண்ணிக்கு மணாளன் எம்பெருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநாமத்துக்கு யாக்கியான் சொல்றா பெரியவாடலாம். இப்படி இந்த ரெண்டு திருநாமங்களும் இந்த பாசுரத்தில் அனுசந்தேகங்கள். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.